வாசலிலே பூசணிப்பு வச்சு புட்டா வச்சு புட்டா, நேசத்திலே எம்மனச தச்சு புட்டா தச்சு புட்டா. பூவும் பூவும் ஒன்று கலந்தது இப்போது, தேனும் பாலும் பொங்கி வழியுது இப்போது. நேசத்திலே எம்மனச தச்சு புட்டா தச்சு புட்டா.